திருவண்ணாமலையில் அருளிய திருவெம்பாவை. ஆதியும் மந்தமோ இல்லாரும் வேறும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கள் மாதேவள கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதார மழியின் மேல் நின்றும் பூரண்டிங்கள் ஏதேனோ பரஞ்சோதி என்பாயிரா பகல் நாம் பேசும் போதே போதே இப்போதார மளிகே சும்மிடம் ஏதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசு மலர் பாதம் தந்தருள வந்தருளோ முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்த தீரெழுந்தல் அத்தன்னானந்தல் அமுதன் நன்றோரி சோபாய் வந்துன்கடை திரவாய் பத்துடையீசன் பழடியேற்பாங்குடையே புத்தடியும் புன்மை தீத்து ஆட்கொண்டார் பொல்லாதோ எத்தோ நின் அன்புடமை எல்லாம் அறியோ மழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமகேலோரியம் பாவாய் புண்ணித்தில நகையாய் இன்னும் புலர்ந்தின்றோ பண்ண கிழி மோடியார் எல்லாரும் வந்தாரோ மருந்தை வேத விழு போருளை கண்ணுக்கு நீ யானை பாடி கதில் துள்ளோ உள்ளுக்கு நின்றுருக யாமாட்டோ நீயே வந்து எண்ணி கூறையில் தூயிலே லோரியம் பாவாய் மாலதியானான் மூகனும் காணாமலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள புக்கங்களே பேசும் பாலோருதேன்வாய் படிரிகடை திரவாய் யாலமே விழ்ளே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று கோலமிடினோ உணராய் உணராய்கள் ஏல கூழலி பரிசேலோரியம் பாவாய் மானினி நின்னலை நாளை வந்துங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானே போன திசை மகராய் இன்னும் புலந்தின்றோம் பானே நிலனே பிறவே அறிவறியார் தானே வந்தெம்மை தலையளி காட்கொண்டருளும் வான்வா கழல் பாடி வந்தோ கும்பாய் திரவாய் சிலவோ பல அமரர் உன்னர் கரியான் ஒருவன் நேரும் தீரான் சின்னங்கள் கேட்பேன் ஆனை என்னரையன் இன்ன முதந்தெல்லோமும் சொன்னோம் கொள்வேமும் பேராய் இன்னும் தூங்கிலுதியோ சிலம்ப சிலம்பும் கூறுவெங்கும் கேழில் ஜெயம்ப எம்பும் வெண்தங்கெங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் வீழு பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழியதன் உறக்கமோ வாய்தீரவாய் அழிய நன்புடமை ஆமாறும் எவ்வாரோ கூடி முதல்வனாய் நின்றமோருவனை கேளை பங்காடனையே பாடலோரியம் பாவாய் முன்னை பழம்போருக்கும் முன்னை பழம்போருளே பெண்ணை போதுமைக்கும் உன்னை பீரானாக பெற்ற உன் சீரடியோம் உன்னழியாதாள் பணிவோம் ஆகவரே வாங்கவோம் அன்னவரேயும் கண்ணவர் ஆவாரவர் உகந்து சொன்ன பரீஜே தொழும்பாய் பண்ணி செய்வோம் சொற்கழிவு பாதமலர் போதா பூனை முடியும் எல்லா பொருள் முடிவே திருமேனி ஒன்றல்ல வேத முதல் வெள்ளாரோ மண்ணோ தோதேதாலும் போத உலவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் கூல தரந்த கோயில் பெண்ணா பிள்ளைகள் ஏதவன் ஊரேதவன் ஏதவனை பாடும் பரிசேலோரியம் மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேரன்ன கையா கூண்டைந்து குடைந்துன் கழல் பாடி ஐயா வழி அடியோ வாழும் நாரழல் போல் செய்யா வெண்ணீராடி செல்வாசே மையா தடங்கள் மடந்து மண வாழா ஐயா நீயாட்கொண்டு அருளும் விளையாட்டின் புய்வார்கள் பொய்யும் வகையெல்லாம் தொழிந்தோ எய்யாமல் காப்பேலோரியம் பாவாய் ஆத்த பிறவி தூயர்கட நாமாடும் தன்னல் தில்லை சித்தம்பல தேதியாடும் தங்கி வானும் குவலயமும் எல்லாமும் காத்தும் படைத்தும் தரந்தும் வேளையாடி வார்த்தையும் பேஜி வளை சிலம்ப வார்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிகுளம் மேல் வண்டார்ப்ப பூத்திகளும் பொய்கை குடைந்துடையான் போர் பாதம் பைங்குமளை கார் மலரால் செங்கமல பை போதால் அங்கம் கூறுகினத்தால் பின்னும் மரபத்தால் தங்கள் மலம் வழுவார் வந்து சாதலினார் எங்கள் பேராட்டியும் எங்கோனும் போன் செய்த பொங்கு மடுவில் புக பாய்ந்து பாய்ந்து நம் தங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப்ப பொங்கைகள் பொங்க குடையும் பூணல் பொங்க பங்கைய பூ ஆதார் கூழையாட பைம்பும் கல்ல நாட கோதை கூழலாட பண்டின் கூழாமாட சீத பூனாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளமாடி சோதி தீரம் பாடி சூங்குன்றை தார்பாடி ஆதி தீரம் பாடி அந்த மாமா பாடி வேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வழைதன் பாத தீரம் பாடி ஆடேலோரியம் ஒரு காலம் பெருமான் என்றென்றே நம் பெருமான் சீரொரு கால் வாயோ வாழ் சித்தம் கள்ளி கூற சீரொரு கால் நெடுந்தாரை கண்படிப்ப ஆரொரு கால் வந்தடையாள் இன்னோரை தான் படியாள் பேரரையர்க்கிங்கனே பித்தொருபராமாறும் ஆறொருபர் வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தான் மாறுருவ பூங்குலையில் வாயார நாம் பாடி ஏறுருவ பூங்குணல் வாய் ஆடேலோர் எம்பாவாய் முன்னிக்கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ் தெம்மை ஆளுடையாளிட்டிடையில் பொலியாடு எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னஞ்சீலம் என்ன சிலை குலவி நந்தம்மையாளுடையாள் தன்னிற் பிரிவில்லா எங்கோமா நண்பர்க்கு முன்னியவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன போலியாய் மலையேலோர் எம்பாவாய் செங்கண்ணவல்பால் திஜைமுகன்பால் தேவர்கள் வாழ் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம் பாலதா பொங்குள் கருங்குடலி நம் தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொருள் பாதம் தந்தருளும் சேவகனை அங்கண்ணரதை அடியோங்கட்காரமுதை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கைய பூங்குணல் வாய்ந்த ஆடேலோர் எம்பாவாய் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரஞ்சும் பின்னோர் மூடியில் மணித்தொகை வீரற்ற போல் கண்ணாரீரவி கதிர் வந்து காரரம்ப கண்ணார் ஒளி மழுங்கி தாரைகள் தாமகல பெண்ணாகியானாய் அலியாய் பிறங்கோழி சேர் பெண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலமென்று அங்க பழம் சொல் புதுக்கும் மெம்மச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கு ஒன்றுரை போங்கே என் பொங்கை நின் நண்பர் அல்லாதோ சேரக்க எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குல் பகல் எங்கள் மற்றொன்றும் காணற்க இங்கு பரிசே எவக்கெங்கோ நல் புதியே எங்களில் ஞாயிறு பொற்றிய ரூலோகனில் ஆதியம் பாதமல்ல போற்றிய ரூழுகனின் அந்த மாம் செந்தளிகள் ஓ போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமா பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கடல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈரமிணையடிகள் போற்றி மன்னார் முகனும் கணத புண்டரீகம் போற்றியமுய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றிய மாதளியே ஆடேலோரெம்பாவா.